ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணிதிருணாயமேனே அஸ்மத்குரோத்பகவதோஸ்திதேகசிந்தோஹோ ராமானுஜஸ்யசரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யனஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் ப்ரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதி இந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம். எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனி தன் வாய்ந்தமலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சிரஹோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. சிவபதியான பகவான் திரிவேங்கடமுடையான் அவருடைய அவதார உற்சவம் புரட்டாசி மாதம் ஸ்ரவணம், அதன்படியாக உழுவில் காலமெல்லாம் அப்படின்ற அந்த பதிகத்தை நம்ம தினமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதிலே இன்று நான்காவது பாசுரம். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் எல்லாரையும் அழைக்கிறேர் பகவான் சாக்ஷாத் திரிவேங்கடமுடியானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவிஸ்தோச்சித நானாவித கைங்கரியங்கள் பண்ண வேண்டும் என்று. அதுக்கு அடுத்த பாசுரத்திலே வைகுண்டத்திலே கைங்கரியம் தானே சிரேஷ்டம் அப்படின்னா, அங்க மட்டும் இல்லை திருவேங்கடமலையிலையும் அதே அளவுக்கு சிரேஷ்டம் தான். ஏன்னா அந்த நித்தியசூரிகளே இங்க வந்துதானே கைங்கரியம் பண்றார்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டினர். மூன்றாவது பாசுரத்தில் அப்ப நித்தியசூரிகளே வந்து கைங்கரியம் பண்றார்களே, நமக்கெல்லாம் எப்படி மகாபாவம் பண்ண நம்மளையும் பகவான் அந்த கைங்கரியத்தில் சேர்த்துப்பானான்னா, அதுக்காகத்தானே அவருடைய அவதாரமே அப்படின்னும், அவர் அர்ச்சாவதாரம் எடுத்து திருமலையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன, நமக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்றுதானே அப்படின்னும் அந்த பாசுரத்தில் நமக்கு காட்டி கொடுத்தார். அதில் மூன்றாவது பாசுரத்தில் எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே அப்படின்னு, வானவர்களுக்கெல்லாம் ஈசன் அப்பேற்பட்டவன் எல்லையில்லாத பெருமை உடையவன் அப்படின்னு காட்டினர். இப்ப இந்த நான்காம் பாசுரத்தில் வானவர் ஈசனே அப்படின்னா நித்தியசூரிகளுக்கெல்லாம் ஈசன் அப்படின்னு காட்டினர் இல்லையா. நித்தியசூரிகளுக்கும் அவரே அதிபதி அப்படின்னும், சர்வஸ்வாமி அவர் அப்படின்னும் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையா அப்படிங்கிற மாதிரி இந்த பாசுரத்தில் சொல்றார். உண்மையான பெருமை எது அப்படின்னு, ஈசன் வானவர்க்கு என்பனென்றால் அதுதே சமோ திருவேங்கடத்தானுக்கு, நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்து பரம் சுடர் சோதிக்கே அப்படின்னு, ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு அப்படின்னு, நித்தியசூரிகளுக்கெல்லாம் ஈசன் அப்படின்னு சொன்னா அது பகவானுக்கு ஒரு தேஜஸ்ஸா, அது ஒரு பெருமையா, திருவேங்கடத்தானுக்கு அதுவா ஒரு பெருமை. ஏன் அப்படின்னா, ராமாவதாரத்தில் ராமர் வசிஷ்டரோடே இருந்து கூடி பேசினார், எப்பேற்பட்ட வசிஷ்டர் மகர்ஷி அப்படின்றது அவருக்கு ஒரு பெருமையா, இல்ல விஸ்வாமித்ரர் கூப்பிட்ட உடனே பின்னாடியே காட்டுக்கு போனேரே அது ஒரு பெருமையா யாக சம்ரக்ஷணத்துக்கு, இல்ல ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படின்னு ஒரு சர்வசாதாரண குகன் அந்த குகனை ஆலிங்கனம் பண்ணி தன் பக்கத்திலே உட்கார வைத்து சக்கியம் பண்றானே அதுதானே ராமபிரானுக்கு பெருமை. அதே போல வானரன்னு பார்க்காம சுக்ரீவனையும் ராஜாவாக்கி பட்டாபிஷேகம் பண்ணி தன் ஆலிங்கனம் பண்ணி அந்த ராவண யுத்தத்துக்கு நீர்தான் தலைவன், நானே நீர் சொல்றதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுதானே பகவானுக்கு பெருமை. சபரி அந்த சபரி பாட்டிக்கு எப்படி அவர் அனுகிரகம் பண்ணார் அதுதானே பெருமை அப்படின்னு, அதுதானே ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்ததுல நீசனேன் நிறைவொன்றுமில்லேன், நானும் ஆழ்வார் இங்க நைத்தியானுசந்தானம் பண்றேன், நீசன் நானும் தோஷமுள்ளவன் பரம நீச்சனா இருக்கேன், நிறைவொன்றும் இல்லேன்னு ஒரு நிறையும் இல்லாதவன், குணங்கள் ஒரு நல்ல குணங்கள் எதுவுமே குணங்களே கிடையாதவன், அப்பேற்பட்ட எனக்கு என்கண் பாசம் வைத்து என்மேலே பாசம் வைத்தானே அந்த திருவேங்கடமுடியான் அதுதானே அவனுக்கு பெருமை, பரம் சுடர் சோதிக்கேன்னு அப்பேற்பட்ட தேஜஸ் உடையவன் அப்படின்னு இதுதானே பெருமை அப்படின்னு எடுத்துக்காட்டு. அந்த அயர்வரர் அமரர்கள் அப்படின்ற நித்தியசூரிகள் அவளுக்கு கர்மா கிடையாது, புண்ணிய பாபங்கள் கிடையாது, அவ வந்து சர்வஜர்கள் ஞானிகளுக்கும். அப்புறம் எதுவுமே கிடையாது, சுகதுக்கம் இதெல்லாம் கிடையாது, எப்பயுமே சதா பசியந்தி சூரையகான்னு பகவானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார்கள். அப்பேற்பட்டவாளுக்கு அவன் ஈசன், அவளுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்றதுல பெருமை இல்லை அப்படின்னும், அதை விட்டுட்டு நீச்சனாக இருக்கிறவாளுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு திருமலையை தேர்ந்தெடுத்து கீழே வரே, இங்க யாராவது நீச்சல் இருக்கானான், அதுலயும் யாரு நீச்சன் ரொம்ப ரொம்ப நீச்சனா இருக்கான் அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு ஆழ்வார் அதை அப்படி சொல்லிக்கிறேன். ஆழ்வார் அப்படி சொல்றே அப்படின்னா, அப்ப ஆழ்வாரே அப்படி சொன்னா நம்மெல்லாம் இன்னும் எவ்வளவு மோசம் அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து இங்க ஆழ்வார் எப்படி சொல்லும்போது, நாங்க இருக்கிறதுலயே நீச்சாதிகளே நான் நீச்சன், அதனால நீர் எனக்கு தான் எனக்கு அனுகிரகம் பண்ணேரே, அதுதான் உமக்கு பெருமை அப்படி. நம்மளே ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு 5 ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போடணும்னு நினைக்கிறோம், நாங்க நிறைய பிச்சைக்காரன் தான் நம்ம அதுல பார்ப்போம். ஒருத்தன் கை காலோட நல்லா இருக்கான், ஒருத்தன் கை கால் இல்லாம இருக்கான், இல்ல ஒரு பொம்னாட்டி குட்டி குழந்தையோட வச்சுட்டு இருக்கானா, ஏதோ பார்த்து இருக்கிறதுலயே யார் ரொம்ப மோசமா இருக்காளோ அவளுக்கு தானே போடுவோம். அது மாதிரி ஆழ்வார் சொல்லும்பொழுது இருக்கிறதுலயே நீச்சன் எல்லாத்துக்கும் நான் தான், அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணதுதான் அவனுக்கு பெருமை அப்படின்னு ஆழ்வார் இங்க சொல்லிக்கிறார். அதுக்கு சுவாமி திருக்குறிகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது, ஈசன் ஸ்வரூபத்தினாலும் ஸ்வபாவத்தினாலும் மற்றும் சர்வ பிரகாரத்தினாலும் இனி இல்லை என்றும்படி தண்ணியனாகியிருந்த என் பக்கலிலே சங்கட்டை பண்ணி எனக்கு தன்னை போக்யமாக தந்தருடின மகாகுணத்தையுடையவனுக்கு அயர் வரும் அமரர்களுக்கு தன்னை கொடுக்குமென்றும் இது ஒரு ஏற்றமோ என்கிறார் அப்படின்னு. ஸ்வரூபத்தின் நான் நீச்சன் அப்படின்றது என்ன சொல்றாரு, ஸ்வரூபத்தினாலும் ஸ்வபாவத்தினாலும் மற்றும் சர்வ பிரகாரத்தினாலும் எதுவும் இல்லாதவன் அப்படின்னு. இதுக்கு சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணும் பொழுது, ஸ்வரூபத்தினாலும் அப்படின்னா நம்பெல்லாம் என்ன, நம்ம பார்த்தோம் அவ அயர்வர் அமரர்கள் அவளுக்கு கர்மா கிடையாது புண்ணிய பாப்பம் கிடையாது, ஆனா நமக்கோ கர்மா உண்டு புண்ணிய பாப்பத்தினாலே வசப்பட்டு இருக்கும். நிறைய புண்ணியம் பண்ணிந்தா தேவர்களாக இருக்கலாம், ஆனா அதுலயும் நம்ம நீச்சர்களாக இருக்கும், இல்ல அதுக்கும் மேல நிறைய யஜ்ஞாதிகள் பண்ணியிருந்தா பிரம்மருத்ராதிகளாக ஆயிருக்கலாம். ஸ்வரூபத்தினாலே பார்த்தா ஜீவாத்மாலேயே ரொம்ப கீழே இருக்கிறது நம்ம தான், இந்த சம்சாரத்திலே இருந்து புண்ணிய பாப்பத்திலே அகப்பட்டு நம்ம இப்படி இருக்கோம். ஆனா அதனால ஸ்வரூபத்தினால நம்ம சொல்லும் பொழுது நீச்சன் அப்படின்னு, ஸ்வபாவத்தினாலும் அப்படின்னு, ஸ்வபாவத்தினாலும் அப்படின்னு சொன்னா காம குரோதஸ்ததா லோபா அப்படின்னு ராகத்வேஷம் மதம் ஆச்சரியம்னு எல்லா கெட்ட குணங்களும் நமக்கு இருக்கு. ஆழ்வார் அப்படி சொல்லிக்கிறார், நம்ம அதோட ரொம்ப மோசம், ஆழ்வாரே அப்படி சொல்றாரு அப்படின்னா அவர் நைச்சி அனுசந்தானம் பண்ற. அது ஏன்னா பெருமாளுடைய பெருமை அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய குணங்கள் எம்மாத்திரம் அப்படின்னு. அப்போ சுவாவத்தினாலும் கிடையாது மற்றும் சர்வ பிரகாரத்தினாலும் அப்படின்னா, சர்வ பிரகாரத்தினால நல்ல குணங்கள், தயை பொறுமை இந்த மாதிரி நல்ல நல்ல குணங்கள் இருக்கானா அது சுத்தமா கிடையாது. அப்போ அதனால என்ன பண்றது அப்படின்னா, அப்பேற்பட்ட என் பக்கலில் சங்கத்தை பண்ணி எனக்கு தன்னை போக்யமாக தந்தருளினான் அப்படிங்கிற, அப்பேற்பட்ட ரொம்ப நீச்சனான எனக்கு என் பக்கத்திலே சங்கத்தை பண்ணி அவனையே நமக்கு கொடுத்தானே, அதனால அந்த சாக்ஷாத் பகவான் அதுதான் அவனுக்கு பெருமை அப்படின்னு. அயர்வரும் அமரர்களுக்கு தன்னை கொடுக்கும் என்னும் இது ஒரு ஏற்றமோ, அது ஏற்றம் இல்லை இதுதான் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்றது இங்க வியாக்கியானம். ஏன்னா பெருமாள் நீச்சனை தேடி திருமலை யாரு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்தேர், அங்கேயும் பார்த்து ஆழ்வார் திருநகரிலே இருக்க ஆழ்வாருக்கு அங்கேயே வந்து சேவை கொடுத்தேர், அது மட்டும் இல்ல தன்னையே தந்தேர், அது மட்டும் இல்ல எனக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அனுகிரகத்தை பண்ணேர் இல்லையா. ஏன்னா இப்ப பெருமா நம்ம கேட்கலாம், ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன், இப்ப எங்க அனுகிரகம் பண்ணேர்னா என்னைக்கு ஒருத்தனுக்கு திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்றோம்னு இல்ல, ஒரு க்ஷணம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்துடுச்சுனாலே பகவான் நமக்கு அனுகிரகிச்சிட்டான்னு தான் அர்த்தம். இத்தனை ஜென்மாவில நமக்கு வராத அந்த எண்ணம், இந்த ஜென்மாவில ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சுகிருத்தினாலேயோ, நம்ம பெரியோர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணதுனாலேயோ, ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலேயோ, அந்த பெருமாள் திருவேங்கடமுடியானுக்கு நாம் அனுகிரகம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்தாலே போரும், அப்ப அந்த திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதனாலதான் இங்க ஆழ்வார் அப்படி நமக்கு இப்படி மங்களாசாசனம் பண்ணி காட்டுறேன். இந்த பாசுரத்தினாலேயோ சுவாமி தேசிகன் அந்த திருவேங்கடமுடையாருடைய தயை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அகமஸ்மியபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி விதிஷி ஸ்திதி மீதிருசீம் ஸ்வயம் மாம் ரிஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம் அப்படின்னு அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு ஆழ்வாரே அப்படி சொல்லிருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்றதுனால சுவாமி தேசிகன் அப்படியே போய் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அபராதிகளுக்கு நான் சக்கரவர்த்தி. ஏன்னா அற்புதமான குணங்கள், குணத்துக்கு சார்வபௌமி ஆன தயை, அந்த தயை குணங்களுக்கெல்லாம் சார்வபௌமி. அப்ப ராஜாவான சக்கரவர்த்திய தயை, அபராதத்துக்கு சக்கரவர்த்தி நான். ஏன்னா எப்பயுமே ஒரு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கூட தான் பேசுவா, ராஜா ராஜா கூட தான் பேசுவா, மந்திரி மந்திரி கூட தான் பேசுவா, சாமானியப்பட்டவா வேற ஊர்ல இருந்து வந்தா கூட ராஜாவோட பேச முடியாது. அந்த நாட்டு ராஜா தான் இந்த நாட்டு ராஜாவோட பேச முடியுமோ? அப்ப நீ குணங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்க, அப்ப உனக்கு சமமாக நான் இங்க வந்து நிக்கிறேன், அபராதத்துக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தி, உனக்கு எதிராக வந்து நிக்கிறேன், எனக்கு தானே நீர் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேர்பட்டது. சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும் பொழுதும் நாலாம் பாட்டில் என்னிடத்தில் தன்னை ஔதாரியம் பண்ணினவனுக்கு நித்தியசூரிகளுக்கு உதாரணாய் ஒரு அதிசயமோ என்கிறார். நித்தியசூரிகளுக்கு அனுகிரகம் பண்ணான்றது ஒரு அதிசயமோ அப்படிங்கிற அதுல நீசனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அமரியாதகா க்ஷுத்ரஹா அப்படின்னு அனாத்ம குணம் என் பக்கலுள்ளது அப்படின்னு, அனாத்ம குணம் அப்படின்னா எந்த குணங்கள்லாம் கூடாதுன்னு பெரியவா சொல்லி வச்சிருக்கா, இதெல்லாம் மகா தப்புன்னு சொன்னா அந்த குணங்கள்லாம் எனக்கு நிறைய இருக்கு. அப்ப நிறைவொன்றும் இல்லேன் அப்படின்னா ஆத்ம குணங்கள் ஒன்றும் இல்லை, எந்த குணங்கள்லாம் நல்லது, நல்லது பண்ணு, அடுத்தவனுக்கு தானம் பண்ணு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நல்ல குணங்கள் எது இருக்கணுமோ அது இல்லை, எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அது நிறைய இருக்கு. அதனால ஆனாலும் என் பக்கலிலே சங்கத்தை பண்ணி அந்த பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணானே, அவர் எனக்காக பிரத்யக்ஷமானது மட்டும் கிடையாது, அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு அந்த எண்ணத்தை எனக்கு ஸ்புரிக்க வைத்தானே, அதனாலே அந்த பெருமாள் அதுதான் அவனுக்கு தேஜஸ், அதுதான் அவனுக்கு பெருமை அப்படின்றது இந்த பாசுரத்திலே சொல்றேன். இதுல என்னன்னா குச்சேலனை குபேரனாய் ஆக்கி அப்படிங்கிறார். குச்சேலன் ஒரு கந்த துணி, அவன் பேரே குச்சேலன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா சுதாமான்றது தான் அவருடைய திருநாமம், கிழிஞ்ச வேஷ்டி கட்டின்னு இருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவானா குச்சேலா குச்சேலான், அப்பேற்பட்டவன் மகா குபேரன் போல ஆக்கினர் அப்படின்றது கண்ணபிரானுக்கு பெருமை. ஆனா அதுல ஒன்னு என்னன்னா குபேரனையே அப்பேற்பட்ட தனவான் ஆக்கினது அதே கண்ணபிரான் தான், ஆனா அது யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா குபேரன் ஓரளவுக்கு நல்லா இருந்தான், அவனை பணக்காரனா ஆக்கிறத விட ஒரு பரம ஏழையா இருந்த குச்சேலனை குபேரனை போல பணக்காரனாக்கினானே அது அங்க பெருமையா இருக்கிறது இல்லையா. அதனால அந்த ரொம்ப நீச்சமான அவளுக்கு அனுகிரகம் பண்ணா இன்னும் அதிக குணம், ஆஹா அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு. கிளாஸ்ல நல்லா படிக்கிறான்னா அவனை கூட்டு டியூஷன் சொல்லி தரதுக்கும், ஒண்ணுமே தெரியாத இருக்கவனை கூட்டு டியூஷன் சொல்லி தந்து நல்ல மார்க் வாங்க வைக்கிறதுக்கும் எது பெருமை? ஒரு வாத்தியா இருக்கு அதுக்குன்னு முதல் சொன்னதுனால பெருமை இல்லைன்னு இல்ல, அவளுக்கு சொல்லி தரணும் அதுல சந்தேகம் இல்ல. ஆனா ஒண்ணுமே படிக்க தெரியாதவனை கூட்டு டியூஷன் சொல்லி தந்து அவனை நல்ல மார்க்ல பாஸ் பண்ண வைக்கிறது தானே அவளுக்கு அது பெருமை அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பகவான் அந்த நீச்சனான இருக்கிற எனக்கு அனுகிரகம் பண்ணதுதான் பெருமை அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுல ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம், தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும்பொழுது பிரஹ்லாத கோகுல கஜேந்திர பரீட்சிதாஹத்யாஹ திராத்தஸ்துவயா நனு விபத்திஷு தாத்ரிஷீஷு சர்வம் ததேகமபரம் மம ரக்ஷணம் தே சந்தோல்யதாம் திரிதசநாயக கிம் கரீயஹ அப்படின்னு தேவநாயகரை பார்த்து சுவாமி தேசிகன் கேட்கிறேன், உம்முடைய பெருமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்பேற்பட்ட பெருமைகள்னா பிரஹ்லாதனை ரட்சிச்சாரே அப்படின்னு, அவருடைய பிரஹ்லாதனுடைய தந்தை எப்படியாவது இவர் என்ன பண்றேன்னு பார், நாராயணா நாராயணான்னு சொல்லாத அப்படின்னு சொன்னாலும் ஹிரண்யகசிபு விஷத்தை கொடுத்து பார்த்தான், பாம்பால இது பண்ண பார்த்தான், யானையால மெரிக்க பார்த்தான், மலையிலேருந்து தள்ளினான், என்ன சொன்னாலும் கேட்காத சத்தியத்தையே திருப்பியும் தான் சொல்லுவேன் அப்படின்னு நாராயணா நாராயணான் சொன்ன பிரஹ்லாதன் அவரை நீர் வந்து ரட்சிச்சார் கடைசியில, அது ஒரு பெருமை. அந்த பெருமையை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பிரஹ்லாத கோகுல, கோகுலத்தில் இருக்கிறவாள் அந்த ஏழு நாள் மழை விபரீதமாக இந்திரன் பண்ணும்பொழுது அந்த மழையில எல்லாம் கஷ்டப்பட்டு அவளுடைய குடிசையெல்லாம் பறக்கும் பொழுது அந்த கோவர்தனகிரியை எடுத்து எல்லாரையும் ரட்சிச்சேர். நீ ரட்சிச்சேர் ஏன் அப்படின்னா, அவா எல்லாம் இந்திரனுக்கு பூஜை பண்ணும்பொழுது இந்திரனுக்கெல்லாம் பூஜை வேணாம், கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணலாம்னு நீங்க கூட்டிட்டு வந்தீர். ஆனா நீர் சொன்ன வார்த்தையை தட்டாம கண்ணன் சொன்னா கேட்கணும்னு அத்தனை பேரும் உன் பின்னாடி வந்தா இல்லையா, அப்ப அவளை நீர் ரட்சிச்சேர். சரி, அந்த பெருமை, அந்த பெருமையும் ஒரு அதே தட்டுல வைப்போம். கஜேந்திரஹா, கஜேந்திராழ்வார், கஜேந்திராழ்வார் தன் பிராணத்தை காப்பாத்தனம்னு பகவான் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடல. என்னன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த தாமர புஷ்பத்தை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக எடுக்க வந்த தட்டாக்கத்திலே முதலை காலை பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த புஷ்பத்தை எப்படியாவது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடணும், அதுக்கப்புறம் இந்த பிராணம் போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சாரே, அப்பேற்பட்ட அந்த அந்த கஜேந்திராழ்வாரு நீ ரசிச்சேர், அந்த பெருமை. பரீட்சிதா அத்தியாக அப்படின்னு உத்தர கர்ப்பத்திலே பரீட்சித்திருந்தேர். அப்ப பாண்டவர்கள், பாண்டவர்களுடைய அஞ்சு பசங்களையும் அஸ்வத்தாமா கொண்டுட்டேர். அதுக்கப்புறம் அவளுக்கு வம்சம் அப்படின்னு பார்த்தா உத்தரா கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்க, அபிமன்யுடைய குழந்தை, அபிமன்யுவும் யுத்தத்தில் போயிட்டேர். அந்த குழந்தையும் கொண்டுட்டா அபாண்டவம் அப்படின்னு அந்த பாண்டவர்களே இல்லாம பண்ணி அவ வம்சமே இல்லாத பண்ணிடலாம் அப்படின்னு அஸ்வத்தாமா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை மேல பிரம்மாசிரத்தை போடும்போது அப்ப அந்த உத்தரை அங்க வந்து பெருமாளுக்கு சரணாகதி பண்றா ரட்சிச்சு, அந்த கண்ணன் மின்ன ஓடி வந்து கேட்கும் சரணாகதி பண்ணும்பொழுது நீ ரட்சிச்சு. அப்ப இப்பேற்பட்ட உத்தர சரணாகதின்றது அப்ப அந்த ரட்சணை. அப்போ நம்ம வந்து வெயிட் பார்ப்போம் இல்லையா, காய்கறியில கரெக்டா எடை போடுவோம் இல்லையா, அந்த எடை இதுல ஒரு பக்கத்துல உம்முடைய பெருமை பிரஹ்லாதனை ரட்சிச்ச பெருமை, கோகுலத்துல அத்தனை பேரையும் ரட்சிச்ச பெருமை, கஜேந்திராழ்வாருடைய பெருமை, பரீட்சித்த ரட்சிச்ச அந்த பெருமை, இத்தனையும் சேர்த்து ஒரு தட்டுல வெய்யும். அதுக்கப்புறம் சர்வம் ததேகம் அபரம் மமரக்ஷணம் தே மகா அபராதியான சுவாமி தேசிக சொல்லுகிறார், அபராதியான நீசனே நிறைவொன்றுமில்லேன் அப்படின்றத ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடி போலே சர்வம் ததேகம் அப்பறம் எல்லா அபராதமும் பண்ண என்னை நீர் ரட்சிச்சா அந்த ரட்சணை இருக்கு இல்லையா அந்த பெருமையை இந்த தட்டில் வையும். இப்ப எது இதுல வசத்தி அப்படின்னு பார்த்தா வெயிட்டில் தேசிகன் நம்மளை இங்க ரட்சிச்சதுதான் அதுதான் பெருமைன்னு அந்த பக்கம் தான் கீழே இருக்குமாம் தேவநாயகா நீரே பார்த்துக்கோரும், இதுதான் உம்முக்கு பெருமை. அப்ப யாரை ரட்சிக்கிறது பெருமாளுக்கு பெருமை அப்படின்னா சர்வ அபராதம் பண்ணவனும் ஒண்ணுமே தெரியாத இருக்கிறவனும் குணங்களே இல்லாதவனையும் மாற்றி தன் இடத்தில் கைங்கரியம் பண்ண வைத்து தன்னை ரட்சிக்கிறான் என்றால் அதுதான் பகவானுடைய பெருமை அப்படின்றத இங்க ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டு. இந்த ஸ்லோகமே அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, இந்த ரெண்டு ஸ்லோகமே இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் போலேதான் இருக்கும். அப்படி ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ அப்படின்னு அதுவா தேஜஸ் திருவேங்கடத்தானுக்கு நீசனே நிறைவொன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்து பரம் சுடர் சோதிக்கே அப்படின்னு ஆழ்வார் ஆச்சரியமாக இங்கு திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்றே. தன்னை போல ஒருத்தனுக்கும் அவர் எப்படி அனுகிரகம் பண்றேன் அதுதான் திருவேங்கடமுடியானுடைய பெருமை, அதுக்காகத்தானே அவர் இங்கே வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னு எடுத்துக்காட்டு. இது தினமும் நம்ம அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்லோகம், ஒரு பாசுரம். இதுக்கு அடுத்தது சோதியாகி எல்லா உலகம் தொழும் அப்படின்ற பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.